பண்டி மேலே பாசம் தங்க நிற பொம்மை போலே நீ தனியா செல்லலாமா இவரை துணையாய் கொள்ளலாமா அம்மா அம்மா சைக்கிள் பண்டி மேலே பாசம் தங்க நிற பொம்மை போலே நீ தனியாய் செல்லலாமா இவரை துணையாய் கொள்ளலாமா நல்லதொரு பார்ட்டி கட்டழகி உன்னுடைய பேட்டி ரெண்டு கண்களுக்கு நல்லதொரு பார்ட்டி நீ காலால இடுகிற டூட்டி என் கையால எப்போது செய்வேன் தீமாட்டி அம்மா அம்மா சைக்கிள் பண்டி மேலே பசம் தங்க நீரபொம்மை போலே நீ தனியாய் செல்லலாமா இவரை துணையாய் கொள்ளலாமா இவரை துணையாய் கொள்ளலாமா